சுடு சோறு நடிச்சா எங்கப்ப அணைச்சா நீதாண்டி சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாதன் நான் தாண்டு சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாதன் நான் தாண்டு சொக்கநாதன் நான் தாண்டு.